ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமல மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நித்யமச்சித பதாம்பதே யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரு பகவதோ ஸ்ரீகிசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரவத்யே மாதாபிதாயுதயஸ்த்ரியாவிபூதிஸர்வமிதேனமேனமதந்தயாணாம் ஆத்யஸ்யனுப்பனபதே லோகலாபிராமிம் திமத்ருதங்கிரிகணம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்யமகதாப்பயபட்டனாஜஸ்விகுப்திசார்குலசேகரயோகிவாகான் பக்தாங்கிர்வேன் பிரகாலயதி இந்த விஷ்யான் ஸ்ரீமத்பராங்கசமுனிம் ப்ரணதபுஸ்மிருத்யம் அகிலபுவனதக்ஷாசாதனாய அவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததித்வாம்சஜானே ஒரு தத்துவங்களாக வரிசையா சொல்லிட்டு வர தத்துவ முக்தா கலாபத்துல முதல் பாகத்துக்கு ஜடத்ரவிய சரம் என்ன பெயர். அதுல ஜடத்ரவியங்கள் பத்தி வரும். ஜடமா இருக்கக்கூடிய திரவியம் ஜடத்ரவியம், அதாவது ஞானஸ்வரூபமா இருக்கிற திரவியமானது ஆத்மா. ஞானமா இல்லாமல் அதுக்கும் ஞானம் கிடையாது, அதுவும் ஞானஸ்வரூபம் கிடையாது. அப்படி இருக்கிற பிருத்திவி ஜலம் தேஜஸ் முதலானதெல்லாம் ஜடத்ரவியம்னு பெயர். அது முதல் சரத்துல முதல் பாகத்துல அதுதான். ஒரு பாகத்துக்கு சரம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். தத்துவமுக்தா கலாபங்கிறது ஆபரணமான அப்படின்னால இந்த புஸ்தகத்தையே ஒரு ஆபரணமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அஞ்சு சரம் இருக்கான் இந்த ஆபரணத்துல. அதுல ஒன்னாவது ஜடத்ரவிய சரம், ரெண்டாவது தான் ஜீவசரஹா அப்படின்னு ஜீவாத்மாவை பத்தி அதுல விஷயங்கள்லாம் வருது ரெண்டாவது பாகத்துல. மூணாவது தான் நாயக சரஹா அப்படின்னு நாயகனை பத்தி, அதாவது பரமாத்மாவை பத்தி சர்வேஸ்வரனை பத்தி விஷயங்கள்லாம் மூணாவதுல வருது. அப்புறம் புத்தி சரஹா அப்படிங்கறதுல புத்தியை பத்தி ஞானத்தை பத்தி வருது. கடைசியா அத்ரவிய சரஹா அப்படிங்கறதுல அத்ரவியத்தை பத்தி வரப்போகுது. திரவியமாகாமல் இருக்கக்கூடிய குணங்கள், சத்துவம் ரஜஸ் தமஸ் முதலிய குணங்கள், ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் முதலிய குணங்கள், அதை பத்தி வரப்போகுது. இந்த ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்கு. அந்த ரீதியில இப்ப ஜட திரவியங்களை பார்த்துட்டு வரும். அதுலயும் வரிசையாக பிரகிருதி காரணம், பிரகிருதியிலிருந்து என்னென்ன தத்துவங்கள் உண்டாச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்திரியங்களை பத்தி நம்ம பார்க்கக்கூடிய கட்டம் நடந்துருக்கு. இந்திரியங்கள் ரெண்டு விதம், பாக்கியேந்திரியம் அந்தரிந்திரியம் அப்படின்னு. பாக்கியேந்திரியம்னா சரியில வெளியில தெரியக்கூடிய இந்திரியங்கள் பத்து இருக்கு. அந்தரிந்திரியம்னா உள்ள இருக்கிற இந்திரியம் மனசு அப்படின்னு ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம். இந்திரியங்களை இன்னொரு விதமா கூட பிரிக்கலாம். இந்திரியங்கள் ரெண்டு விதம், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அப்படின்னு. ஞானேந்திரியம்னா ஞானத்தை கொடுக்கிற இந்திரியம், ஞானத்துக்கு காரணமா இருக்கிற இந்திரியம் ஞானேந்திரியம். அதுதான் கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு, அதாவது தொட்டு தெரிய தொட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொக்கு, மனசு என ஆறு இந்திரியங்கள் ஞானேந்திரியம். கர்மேந்திரியம்னா செய்யறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு. கால் அப்படிங்கறது ஒரு இந்திரியமா, கை அப்படிங்கறது ஒரு இந்திரியம், இதெல்லாம் கர்மேந்திரியம். நேத்தே சொன்னேன், நம்ம சரீரத்தினுடைய அவயவமா கால் இருக்கு, சரீரத்தினுடைய அவயவமா கை இருக்கும் இல்லையோ, அதை இந்திரியம்னு சொல்லல. இந்த அவயவத்துல இதெல்லாம் இந்திரிய ஸ்தானம். நாம கண்ணுக்கு நேரம் பாக்குற காலுங்கிறது பாதம்ங்கிற இந்திரியத்துக்கு அது ஸ்தானம், அது பாதம்ங்கிற இந்திரியம் அதுல இருக்கு. மாதிரி கை அப்படிங்கிற இந்திரியம் நம்ம கையில இருக்கு, அந்த இந்திரியம் கண்ணுக்கு தெரியாது. அந்த இந்திரியத்தை ஊகிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றா. இவனுக்கு கண்ணு இருக்கு, இவனுக்கு காது இருக்கு. உதாரணமா நமக்கு கண்ணு இருக்குங்கிறத நம்ம ஊகிச்சு தானே தெரிஞ்சுக்கணும். நமக்கு விஷயங்கள்லாம் பார்க்க முடியறது, அதனால கண்ணு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனால் நம்ம மதத்துப்படி இந்திரியங்களை சரியா தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் வேணுங்கிறோம். ஊகிச்சு தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது தப்பு வரும். சாஸ்திரத்துல இத்தனை இந்திரியங்கள் மனுஷனுக்கு இருக்கு, இத்தனை இந்திரியங்கள் இந்தந்த மிருகங்களுக்கு, இத்தனை இத்தனை இந்திரியங்கள் இருக்கு, அதெல்லாம் விஸ்தாரமா எழுதியிருக்கா. ஸ்ரீமன் நாதமுனிகள் நியாய தத்துவத்துல கரணபாதம் அப்படின்னு ஒரு பாகத்துல அழகா சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்க. இப்படி சில பட்சிகளுக்கு ராத்திரியில கண்ணு பிரகாசமா இருக்கும், சிலதுக்கெல்லாம் ரெண்டு இந்திரியும் ஒரே இடத்துல இருக்கும், அதெல்லாம் எழுதியிருக்காரு. இப்போ 227வது திருநாமத்தில இருந்து ஆரம்பிச்சு பாஹ்யேந்திரியங்கள் பத்தி, வெளியேந்திரியங்கள் பத்தி திருநாமங்கள் வந்துருக்கு. பாஹ்யாக்ஷைக்ய நிராசகா 227. பாஹ்யேந்திரியங்கள் 10 அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இது பாஹ்யேந்திரியம் ஒண்ணுதான் இருக்கு, 10 சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு மதம், நம்ம மதம் இல்ல, நையாயிக்கன் மதமும் இல்ல, அது ஒரு மதம். அது இதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இந்திரியம் இருக்குன்னு சொல்லணும், எல்லா இடத்துலயுமா சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒரே இந்திரியம் தான் இருக்கு. ஒரே இந்திரியமே நாக்குல இருக்கச்ச ரசத்தை அறிஞ்சுக்கிறது, அதே இந்திரியமே கண்ணுல இருக்கச்ச ரூபத்தை பார்க்கிறது, அதே இந்திரிய தான் காதல இருக்கச்ச அது சப்தத்தை கிரகிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு ஒரு ஒரு வேலை, ஒரு இந்திரியம் தான். அந்த இந்திரியத்துக்கே சரீரத்தை ஒவ்வொரு இடத்துலயும் அது வேற வேற காரியத்தை செய்யறது அப்படின்னு சொல்லலாமே. இதுக்கு 10 இந்திரியம் இருக்குன்னு சொல்லணும், எப்பவுமே லாகவம் தான் சொல்லணும். லாகவம்னா ரொம்ப எளிமையா எப்படி விஷயத்தை கொண்டு போக முடியுமோ அப்படிதான் கொண்டு போகணும், ரொம்ப நிறைய கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடலாம், ஒரே இந்திரியம் தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது. ஒரே இந்திரியம் தான் நாக்கில் இருக்கும்போது ரசத்தை கிரகிக்கிறது, அதே இந்திரியம் தான் மூக்கில் இருக்கும்போது கந்தத்தை கிரகிக்கிறது. சரீரம் முழுக்க இந்திரியம் இருக்கு, சரீரம் முழுக்க ஸ்பர்சத்தை கிரகிக்கிறது, எங்க தொட்டாலும் தெரியறதோ இல்லையோ அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு ஒரு மதம் ஒண்ணு, ஒரு கேள்வி ஒண்ணு, அதை கண்டிச்சிருக்கார் சுவாமி. ஏன்னா எத்தனை இந்திரியம் இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு, இது எல்லாத்தையுமே வேதம் சொல்லியிருக்கு, புராணங்கள் சொல்லியிருக்கு. நாம இப்படி சொல்லலாமே அப்படின்னா நமக்கு அந்த சுவாதந்திரியம் கிடையாது, பிரமாணங்கள் என்ன சொல்றதோ அதை அனுசரிச்சுதான் நாம சொல்லணுமே தவிர ஒரே இந்திரியமே தான் இருக்குன்னு சொல்லிடலாமே, சுலபமா போயிடுமே அப்படின்னு நாம சொல்ல முடியாதான். நம்மளுடைய யுக்திகளோ நம்மளுடைய தர்க்கங்களோ நம்மளுடைய வாதங்களோ பிரமாணத்தை அனுசரிச்சு இருக்கணும், வேதத்தை அனுசரிச்சு இருக்கணும். அப்படி இல்ல சொல்றதா இருந்தான்னா அப்ப இந்திரியன்னே சொல்ல வேண்டாமே, சரீரமே பூர்வேன்னு வரும். இப்ப அவனுக்கு பதில் சொல்ற தர்க்கம், ரொம்ப சொல்லுமா ஒரே இந்திரியமே பல இடத்துல இருக்குன்னு சொல்லி இல்லாமேனு கேட்டான். அதை காட்டுல சொல்லுமா ஒண்ணு நான் சொல்றேன் கேளு, இந்திரியமே வேண்டாம், சரீரம் தான் இருக்கு, அந்த சரீரம் தான் இந்திரியம், அந்த சரீரமே சில சில இடத்துல சில சில காரியத்தை செய்யறது அப்படின்னு சொல்லிடலாம். சரீரத்திலே இந்த பாகம் ரசத்தை கிரகிக்கும், அந்த சரீரத்திலே இந்த பாகம் வாசனையை தெரிஞ்சுக்கும், அந்த சரீரத்திலே இந்த நுனி இருக்கோ இல்லையோ அது இந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி, சரீரத்திலேயே சில சில பாகங்கள் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ அது வச்சு அதுதான் அந்த காரியத்தை செய்யறதுன்னு சொல்லலாம். இந்திரியம்னே ஒன்னு வேண்டாமே, நம்ம ஒரு இந்திரியம் போருமே கேட்டான், உன் வழிக்கே வரேன், ஒரு இந்திரியம் கூட வேண்டாம், சரீரமே போறோம்னுட்டார், சரீரமே அந்தந்த பாகத்துல அந்தந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ, எதுக்கு ஒரு இந்திரியம் சொல்லணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொல்றான், அப்படி இல்ல, இந்திரியம்னு ஒரு தத்துவம் இருக்கே அது வேதம் சொல்லியிருக்கே அப்படின்னா அப்படி வழிக்குவா, அதே வேதம் தான் 11 இந்திரியம் சொல்லியிருக்கு. நம்ம இஷ்டப்படி கற்பனை பண்றதா இருந்தானா ஒண்ணுமே இல்லைன்னு கூட சொல்லலாம், இல்ல பிரமாணத்தின்படி ஏத்துக்கிறதா இருந்தானா வேதம் சொன்னபடி 11 இந்திரியம் அப்படிங்கறத ஏத்துக்கணும் அப்படின்னு தர்க்கமும் கலந்து உனக்கு சமாதானம் சொல்ற. அடுத்த திருநாமம் மனோ வியாபித்வ நித்யாக, மனஸ் இந்திரியத்தை பத்தி. இது மனசு இந்திரியம் அப்படின்னு ஒண்ணு நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு, அது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு, சின்னதா இருக்கு, நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது, உள்ள வேற இருக்கு. இது சின்னது, ரொம்ப சின்னது. ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கா, நியாய மதத்துல ஒரு காரணம் சொல்லியிருக்கா, அந்த காரணத்தை நாமளும் ஒத்துக்கிறோம். யுகவத் ஞான அனுற்பத்தி மனசோலிங்கம் என்று ஒரு சூத்திரம் இருக்கு நியாய மதத்துல. ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல ரெண்டு ஞானம் வராது, அதுக்கு காரணம் மனசுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சமயத்துல ரெண்டு இந்திரியத்தினால ஞானம் வரலாம், ஒரே சமயத்துல கண்ணு பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொரு இந்திரியமும் இன்னொரு அதாவது கண்ணு பார்த்துட்டே இருக்கு, காது கேட்டுட்டே இருக்குன்னு போ. கண்ணு பார்க்கறது கண்ணால வந்து ரூபஞானம் வருது, காது கேட்கறதும் காதால வந்து சப்த ஜானம் வரும். இது ரெண்டும் ஒரே சமயத்துல வராதுங்கிறாவா, சயின்ஸ்லேயே இந்த விஷயத்தை ஒத்துன்றிருக்கா. ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல ஒரு ஞானம் தான் வரும். என்ன காரணம், கண்ணு தான் நேரம் பார்த்துட்டு இருக்கேன், காதல் தான் சப்தம் வந்து விழருதே அப்படின்னா அவன் சொல்ற அப்படி இல்லை, மனசுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, மனசு எந்த இந்திரியத்தோட சேர்றதோ அந்த இந்திரியத்தோ அந்த இந்திரியம் தான் வேலை செய்யும். எப்பவுமே மனசோட சம்பந்தம் இருக்கணும். இப்ப மனசு வந்து கண்ணோட சேர்ந்து இருந்ததுன்னா அப்ப காது வேலை செய்யாது, மனசு காதோட சேர்ந்ததுன்னா அப்ப கண்ணு வேலை செய்யாது. அதனால ஒரு சமயத்துல ஒரு ஞானம் தான் வரும். நமக்கே தெரியும் மனசு ஒன்றி இருந்தாதான் நமக்கு ஞானம் வரும். நல்லது உதாரணமா இப்ப கண்ணால பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுப்போம், கண்ணா பார்த்தா நமக்கு எதிர்க்க ஒரு ஒண்ணு இருக்கு, நம்ம கண்ணு அங்க வச்சிருக்கோம், ஆனா நம்ம மனசு வேற எங்கேயோ இருக்குன்னு வைப்போம். நம்ம மனசை கண்ணுல வைக்கல, நம்ம மனசுனால வேற ஏதோ சிந்தை இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப நம்ம எதிர்க்க என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது, கண்ணு திறந்துதான் இருக்கு, கண்ணு திறந்துதான் இருக்கு. ஆனால் அங்க ஒரு மனுஷனே போனா கூட அப்படியாண்ணா அப்படின்னு வான். காது ஓபனா திறந்துதான் இருக்கு, ஆனால் அந்த படிக்கிற வித்தியார்த்திக்கு மனசு வேற எங்கேயோ இருந்தா அப்ப வாத்தியார் சொல்றது எதுவுமே காதில் விழாது. அவனுக்கு காது திறந்தானு இருக்கு, அவர் சப்தம் இவர் காது வரைக்கும் வரத்தானு வருது. பக்கத்துல இருக்க பையன் தெரிஞ்சுக்கிறானே, இவன் காதில் ஏன் ஒண்ணு வேலைன்னு கேட்டான், இவன் மனசு இங்க இல்ல, இவன் மனசுல வேற எங்கேயோ வச்சிருக்கான். அதனால காதால கேட்கணும்னா காதுல மனசு இருக்கணும், கண்ணால பார்க்கணும்னா கண்ணுல மனசு இருக்கணும். இந்த உள்ள இருக்கிற மனசு இந்திரியம் இருக்கே ரொம்ப முக்கியமானது. நாக்கால ருசி அறியணும்னா நாக்குல மனசு இருக்கணும். அப்ப அந்த மனசு எதுல இருக்கோ அதுக்குதான் ஞானம் வரும். அதனால தான் ரெண்டு ஞானம் வரதில்லை, ஏன்னா ஒரு மனசு தானே இருக்கு, அந்த மனசும் ரொம்ப சின்னதா இருக்கு. அந்த மனசும் பெருசா இருந்தா ஒரே சமயத்துல ரெண்டு இந்திரியத்துல சேர்ந்து இருக்கும்னு சொல்லலாம், அப்படியும் கிடையாது. ஒரே சமயத்துல ரெண்டு ஞானம் இல்லைங்கிறத வச்சுட்டே மனசு சின்னதுன்னு சாபிக்கிறாதா? இப்போ ஒருத்தன் டிவி பார்க்கும்போது கண்ணால பார்க்கறான் காதால கேட்கறான் ரெண்டும் நடக்கிறதே அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா அப்பவும் மாறி மாறி தான் வருது, முதல்ல பார்க்கலாம் அப்புறம் கேட்கறான் பார்க்கலாம் கேட்கறான் அப்படி மாறி மாறி தான் மனசு வரும், அதிவேகமா காரியம் நடக்கும். அதனால்தான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரத்த வேண்டியது. நம்மளுடைய சிரத்தையை மொத்தத்தையும் சேர்த்து வச்சுதான் டிவியெல்லாம் பார்க்கறோம். நம்ம அந்த மனசானது கண்ணுக்கும் காதுக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் வேகமா போயிட்டு போயிட்டு போயிட்டு வரணும், அப்பதான் டிவியை பார்த்து ஒழுங்கா தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்த. அத்தனை வேலை வேண்டியிருக்கு மனசுக்கு, அதான் களைப்பா இருக்கு. பார்த்து முடிச்சா ஒரே சமயத்துல பார்த்து கேட்டு ரெண்டு நடப்பானா அது வராது. நியாய பாஷ்யத்துல நியாய சூத்திரத்தினுடைய பாஷ்யத்துல ஒரு பெரிய உதாரணம் ஒன்று அழகா கொடுத்துருக்க. ஒரே சமயத்துல அஞ்சு இந்திரியம் வேலை செஞ்சுதான் ஒருத்தனுக்கு, எப்படின்னு கேட்டா தீர்க்க சஷ்குலி பக்ஷணம்ங்கிற, அதாவது தேங்குழல் பக்ஷணம் இருக்கொல்லியோ, ரொம்ப பெருசா ஒரு தேங்குழல் எடுத்துட்டு அதை வாயில போட்டு கடிக்கிறான். அது ரொம்ப நீளமா இருக்கு அப்படின்னால அந்த தேங்குழல் ரொம்ப பெருசா இருக்கான், நீளமா இருக்கு அப்படின்னால ஒரே சமயத்துல கண்ணாலையும் பாக்குறான், ஒரு நுனிய கண்ணால பாக்குறான், ஒரு நுனியில இருந்து மூக்குல இருந்து வாசனை தெரிஞ்சுக்கிறான், இன்னொரு நுனி பல்லுல இருக்கு அதை கடிச்சுட்டு இருக்கான், அதனுடைய ரசம் நாக்குக்கு தெரியுது. அப்புறம் அது கடினமா இருக்கிற அப்படின்னால அதனுடைய ஸ்பர்சம் தெரியுது. ஆக எல்லா இந்திரியுமே இங்க வேலை செய்யுது இதுல தீர்க்க சஷ்டி பக்ஷணத்துல. கரகரம் கடிக்கிற அப்படின்னால சப்தம் கேட்கறது. அப்போ அஞ்சு இந்திரியுமே வேலை செய்யறதே அப்படின்னு கேட்டுண்டு இதெல்லாம் சக்கர பிரமணம் போல அப்படின்னு சொல்லிட்டேன். சக்கர பிரமணம் போலன்னா சக்கரம் வேகமா சுத்தித்துன்னு வச்சுப்போம், சக்கரத்தினுடைய ஆரங்கள்லாம் அடுத்தடுத்து சுத்துறது நமக்கு தெரியாது. உதாரணமாக ஃபேன் வேகமா சுத்தும் போது ஃபேன்ல மூணு பிளேடு இருக்கு, அதுல முதல் பிளேடு போன பிறகு தான் அடுத்த பிளேடு வரும், அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளேடு வரும், அந்த வேகத்துல அது சுத்தும். ஆனா சுத்தும் போது பார்த்தோம்னா நமக்கு தெரியாது, எல்லாம் சேர்த்து ஒன்னா சுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அத்தனை வேகம், அந்த அளவு வேகம் மனசுக்கு உண்டா, அதனால எல்லாம் ஒன்னா நடக்கிற மாதிரி இருக்கும். தவிர ஒன் பின்னாடி ஒன்னாதான் நடக்கிறது, ஒவ்வொரு இந்திரியமும் தனித்தனியா தான் வேலை செய்யறது, இந்த இந்திரியம் வேலை செஞ்சப்புறம் தான் அது செய்யறது அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்து சொல்றேன். இப்போ அதை வச்சுன்னு பார்த்தோம்னா மனசு அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷமாக ரொம்ப சின்னதாக எல்லா இந்திரியத்திலையும் அது ஒரே சமயத்தில் சேராது, ரொம்ப சின்னதாக ஒரு இந்திரியத்தில் மட்டும்தான் சேரும், அவ்வளோ சின்னதாக இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு நேர் எதிராக ஒரு மதம் இருக்கு மீமாம்சக மதத்தில், மனசு வியாபி இன்னொரு மதம் இருக்கு. வியாபி அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குன்னு அர்த்தம். மொத்த இடமும் பரவி இருக்கு மனசு அப்படின்னு அர்த்தம். அது தப்புன்னு தெரியுது, மொத்த இடமும் பரவி இருந்தா ஒருத்தனுக்கு ஒரு சமயத்துல பல ஞானம் வரணும், ஆனா அப்படி வராதபடினால மீமாம்சக மதம் தப்பு. இன்னொரு மதம் மனசு நித்தியம் அப்படின்னு ஒரு மதம், இது நைய்யாயிக மதம், நியாய மதம். மனசானது நித்தியம்னா எப்பவுமே இருக்கு, உண்டாகி நாசம் அடைகிறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டு, நாசம் உண்டு, ஆனா மனசு மாத்திரம் எப்பவுமே இருக்கு. ஆத்மா எப்படி நித்தியமோ அப்படி மனசும் நித்தியம் அப்படிங்கிறது நியாயம். அதையும் நிராசம் பண்ற, மனசு நித்தியம் இல்ல, முதல்ல மனசு பகவான் தான் சிருஷ்டிச்சா. ஏதஸ்மா ஜாயத்தே பிராணஹா மனஸ் சர்வேந்திரியாணிச்சா அப்படி வேதம் சொல்றது. பரபிரம்மத்திலிருந்தான் பிராணவாயுவும் மனசும் இன்னும் மற்ற இந்திரியங்கள் எல்லாமே அவன்கிட்டேருந்தான் உண்டாச்சு, பரபிரம்மத்திலேருந்து உண்டாச்சு அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால சிருஷ்டினுடைய ஆதி காலத்துல எல்லா இந்திரியங்களுமே உண்டாரு மனசு உட்பட. போன தடவை சொன்னேன், இந்திரியங்கள்லாம் அப்பப்போ உண்டாகிறது கிடையாது. அதாவது இப்போ ஒரு சரீரம் வருதுன்னு வச்சுப்போம், ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறக்கிறதுன்னா என்ன அர்த்தம், குழந்தைக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த சரீரத்துல இந்திரியங்கள்லாம் வந்து சேர்றது. அப்போ அந்த சரீரத்தை பகவான் சிருஷ்டிக்கிற மாதிரி இந்திரியங்களையும் சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இந்திரியங்கள்லாம் ஏற்கனவே இருக்கு, சிருஷ்டிச்சு அங்கங்க இருக்கு, அதெல்லாம் இந்த சரீரத்துல ஒட்டிக்கிறது அவ்வளவுதான், கூட வந்து ஒட்டிக்கும். பிரளயம் முடிஞ்ச உடனே சிருஷ்டி காலத்திலேயே இந்திரியங்களை சிருஷ்டிச்சுறான் பகவான். அப்புறம் வந்து அந்தந்த சரீரத்துல அந்தந்த இந்திரியங்கள் வந்து வந்து சேர்ந்துக்கும். அப்புறம் வந்து பிராண வியோக காலத்துல தேகம் விடும்போதும் மூச்சு நின்று போகும்போதும் அந்த இந்திரியங்கள்லாம் மெதுவா வெளியேறி இந்த சரீரத்தை தொட்டு வெளியில போயிடும், போய் ஆகாசத்தை அப்படி போயிடும். அப்புறம் அடுத்து எங்க போகணுமோ அங்க போய்க்கும், அது அடுத்து எந்த சரீரத்துல போகணுமோ அந்த சரீரத்துல போய்க்கும். பகவானே அந்தந்த இந்திரியங்களை வச்சு அந்தந்த சரீரத்துல சேர்த்து வச்சிருவோம். அதுதான் பகவான் பண்ற சிருஷ்டி, அதுதான் ஒரு சிருஷ்டியாச்சு, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. இந்த இந்த சரீரத்துக்கு இந்த இந்திரியம் இருக்கட்டும் அப்படின்னு அவனுடைய இந்திரியமே பார்த்து அவனுக்கே திருப்பி அனுப்புவாரான். அதனால என்ன ஆச்சு கேட்டானா, மனசுங்கிற இந்திரியம் என்ன கேட்டா அதுவும் மற்ற இந்திரியம் மாறி, அதுவும் பிரளய காலம் முடிஞ்ச உடனே சிருஷ்டி காலத்துல முதல்ல அதை சிருஷ்டிச்சு அதையும் அந்தந்த சரீரத்தை பெருமாள் தான் சேர்த்து வைக்கேன். அதனால மனசு நித்தியம், அதுக்கு எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, அது முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது தான் அப்படின்னு ஒத்துக்கணும். இதெல்லாமே வேதம் சொன்னபடினால, வேதம் வந்து பிரகிருதி மகத் அகங்காரம் ஏகாதசி இந்திரியம், அதாவது பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து ஏகாதசி இந்திரியங்கள் உண்டாச்சுன்னு சொல்றபடினால மனசும் உண்டாச்சுன்னு தான் சொல்லணும். அதனால மனசை பத்தி ரெண்டு கருத்துகள், மீமாம்சக மதத்துல ஒரு கருத்தும் நியாய மதத்துல ஒரு கருத்தும் தப்பு. மீமாம்சக மதத்துல மனசு வியாபி ரொம்ப பெருசு எல்லா இடத்துலயும் இருக்குங்கிற அது தப்பு, மனசு சூக்ஷ்மமானது. நியாய மதத்துல மனசு நித்தியம் அது அனாதிகாலமா இருக்குங்கிற அதுவும் தப்பு, அதை பகவான் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து 229வது திருநாமம், இந்திரியானுத்வவேதிதா. இந்திரியங்கள்லாம் அணுவா இருக்கிறத அறிந்து நமக்கு சொன்னவர் என்ன அர்த்தம். அணுனா பரமாணு, பரமாணுனா ரொம்ப சூக்ஷ்மமானது ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம். இந்திரியங்கள்லாம் இது பெரிய தத்துவங்கள் கிடையாது, அதாவது பெருசா எடுத்து இவ்வளவு பெருசு இருக்கு அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்பவே சூக்ஷம். அதெல்லாம் சரீர வியோக காலத்துல இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியில போகும்போது அந்த ஜீவனை பின்தொடர்ந்து இந்த இந்திரியங்களும் வெளியில கிளவி போறது அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அது வச்சுன்னு பார்த்தாலே தெரியும் இந்திரியங்கள்லாம் ரொம்ப சின்னது, ஏன்னா இந்த சரீரத்தை விட்டு சின்ன ஒரு துவாரத்தோடையே ஜீவன் வெளியில கிளம்புறது, கிளம்பும்போது கூடவே இந்திரியங்களும் கிளம்பி போறதான், சின்னதா இடம் இருந்தா போடும் இந்த இந்திரியங்களுக்கு, அதனால அப்படி கிளம்பி போயிடும். இந்திரியங்கள்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா மொத்த இடத்தையும் சேர்த்து இந்திரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது, மொத்த இடத்தையும் அடைச்சின்னு ஒன்று இருந்துச்சுக்கோங்க அது போக முடியாது, அசைய முடியாது. இப்போ ரூம் இருக்கு, அந்த ரூம் மொத்தமா அடைச்சிட்டு இருந்ததுன்னா அப்ப அந்த வஸ்து அசைய முடியாது. அதனால எல்லா இடத்துலயும் இந்திரியம் இருக்குங்கிறது கிடையாது, ஏதோ சில இடத்துல இருக்கு சில இடத்துல இல்லையான்னு வச்சுக்கணும். அதை பார்த்தா சரீரத்துல இருந்து வெளியில கிளம்பி போற அளவு அது சின்னதா இருக்கு, அதை வச்சுட்டு அணுன்னு சொல்லியிருக்காரு. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உனக்கு கவனிக்கணும், அணுனா பரமாணுன்னு அர்த்தம், பரமாணுன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு திரவியம் அது, கண்ணுக்கு தெரியாத அளவு சின்னது, பொடி. அந்த மாதிரி இந்திரியத்தை சொல்றார் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா இந்திரியத்துல சில இந்திரியம் அப்படி இருக்கலாம், ஆனா சில இந்திரியம் அப்படி இருக்க முடியாது. உதாரணமா நாக்கு இருக்கும் இல்லையோ, நாக்குல வந்து ரசனேந்திரியம் இருக்கு, ரசத்தறி இருக்கு. அது நாக்கு நுனியில ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாக்குல எங்கப்பட்டாலும் தான் ரசம் தெரியுது. நாக்கு நுனியிலயோ, நாக்கு நடுவுலையோ, நாக்கு அடியிலயோ, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரசம் தெரியும்னு வேற ஏதோ கணக்கு சொல்றான். அப்ப நாக்குல ரசம் தெரியறது இல்லையோ, அப்ப ரொம்ப சின்னதா ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் நாம? அதே மாதிரிதான் தொக்கேந்திரியம். தொக்கேந்திரியம் சர்வ சரீர விற்பிங்கிறான். உட சரீரம் மொத்தமும் தொகேந்திரியம் இருக்கு. எங்க தொட்டாலும் தெரியும், தொட்டா ஸ்பரிசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொகேந்திரியம். அது சரீரத்துல எங்க இருக்கு, ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. தொகேந்திரியம் எங்க இருக்குன்னா சர்வ சரீர விற்பின்னு சொல்லியிருக்கா. சரீரம் மொத்தமும் தொகேந்திரியம் இருக்கு, ஏன்னா எங்க தொட்டாலும் நமக்கு தெரியுது. அப்ப அந்த இந்திரியத்தை போய் ரொம்ப பரமானது, ரொம்ப சின்னதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இங்க என்ன அர்த்தம் கேட்டான்னா, ரொம்ப சின்னது பொடியானது அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். சூக்ஷம் அப்படின்னு அர்த்தம். சூக்ஷம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்திரியம் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவு இருக்கு அப்படிங்கறத மாத்திரம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சூக்ஷம். இந்த திருநாமத்துல இந்திரியா அனுப்பவேதிதான். அடுத்த திருநாமம் சக்ஷுராதி பிராப்தியகாரி பாவ சாதன தட்சிணா. இந்திரியங்களை பத்தி அடுத்த ஒரு விஷயம் சொல்ற, கண்ணு முதலான இந்திரியங்கள்லாம் பிராப்தியகாரி அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காரு. பிராப்தியகாரி அப்படின்னா விஷயத்தோட சம்பந்தப்பட்டு அந்த விஷய ஜானத்தை நமக்கு கொடுக்கும். அதாவது ஒரு இந்திரியத்தினால ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்ப அந்த இந்திரியத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் ஏதாவது. இப்ப கண்ணால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்ணுக்கு நேரம் அந்த விஷயம் இருக்கு. கண்ணுக்கு பின்னாடி இருந்தா நமக்கு தெரியாதே, பின்பக்கம் இருந்தது நினைச்சுவாங்க, ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா கண்ணுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதுல கண்ணை காட்டிலும் நன்னா புரியணும் அப்படின்னா ரசம். நாக்குனால ஒரு ரசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாக்குக்கும் அந்த ரசமுடைய திரவியத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். சர்க்கரையை நாக்குல போட்டாதானே ரசம் தெரியும், சர்க்கரை பக்கத்துல வச்சா ரசம் தெரியாது. ஏன்னா நாக்கோட சம்பந்தப்படணுமே. தொகுந்தித்தினால் தொட்டு தெரியும்னா தொகுந்தியத்தோட சம்பந்தப்படணும். மூக்குனால வாசனை முகரணும் அப்படின்னா மூக்கு இருக்கிற இடத்துக்கு இந்த வாசனை வரணும், வேற வழி கிடையாது. அதனால பிராப்திய அப்படின்னா சம்பந்தப்பட்டு, விஷயத்தோட சம்பந்தப்பட்டாதான் இந்திரியங்களுக்கு ஞானம் வரும். இந்திரியம் தனியா இருக்கு, விஷயம் தனியா இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஞானம் வராது. நமக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால பார்க்க முடியாது. எங்கேயோ இருக்கிற புஷ்பத்துக்கும் நமக்கு மூக்குக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால அந்த புஷ்பத்தினுடைய வாசனை மூக்கு நுகராது. சர்க்கரையை கையிலேயே கொடுத்தா கூட நமக்கு அதனுடைய ரசத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டான்னா தர்சனேந்திரியத்துக்கும் இந்த சர்க்கரைக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படி வச்சு பார்த்து இந்திரியங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டாதான் அது ஞானத்தை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் எல்லாருமே சொல்லியிருக்காரு. இதுல ரசத்துக்கெல்லாம் ரொம்ப சுலபம், ரசம் வாசனை எல்லாம் எல்லாருக்கும் ஈசி. இந்த கண்ணுக்கு கண்ணுல புரியாது, கண்ணுலையும் காதுலையும் மாத்திரம் இதுல பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா கண்ணால சம்பந்தப்படுறது அப்படின்னா கண்ணால கண்ணு நம்ம சரீரத்துல இருக்கு, விஷயமா எங்கயோ தள்ளி கூட இருக்கலாம். கண்ணால நம்ம சூரியனை பார்க்கறோம் வச்சுக்கோம், சூரியன் எங்க இருக்கு, கண்ணு எங்க இருக்கு. இல்ல கண்ணால எங்கயோ தூரத்துல இருக்க தென்னை மரத்தை பாக்குறோம்னு வச்சுக்கோம், தென்னை மரம் எங்கேருந்து இவ்வளவோ தள்ளி இருக்கு, நம்ம கண்ணுங்கிறது எங்க இருக்கு, இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்திரியங்கள்லாம் சம்பந்தப்பட்டாதான் விஷயத்தை தெரிஞ்சுக்கும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம கண்ணு இப்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த கண் எப்படி பிராப்தியகாரி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி காதுலையும் இந்த கேள்வி வரும். ஏன்னா சப்தம் எங்கேயோ உண்டாகிறது, பெரிய வெடி போடுறான்னு வச்சுப்போம், இங்க இருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி வெடி போடுறான், நம்ம காதுக்கு சப்தம் வந்து கேட்கறது. சப்தம் எங்கேயோனா உண்டாச்சு, நம்ம காது இங்கன்னா இருக்கு. இந்த ரெண்டு இந்திரியத்துக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை இருக்கு, அதுக்காக ரெண்டு திருநாமம் வரிசையா வருது அடுத்தடுத்து. இந்த திருநாமத்துல சக்ஷுராதி கண்ணு முதலானதுக்கு அப்படின்னு இருக்காரு. அதுக்கு இவர் என்ன சொல்ற, கண்ணு தூரத்துல இருந்தா கூட, விஷயம் தூரத்துல இருந்தா கூட, கண்ணு நம்ம கிட்ட இருந்தா கூட, இந்த கண்ணிலிருந்து ஒரு தேஜஸ் ஒண்ணு போகும், ரஷ்மி தீப ஒளி இருக்கோல்லையோ பிரகாசம், அந்த ரஷ்மியானது இங்கிருந்து போய் அந்த விஷயத்தோட சேர்றது, அதனால சம்பந்தம் வருது. சாட்சாத் சம்பந்தம் வராட்டா கூட ரஷ்மி துவாரா அதாவது பிரகாசத்து வழியா அதுக்கு சம்பந்தம் வருது. ஒரு விளக்கு ஏத்தினோம்னா விளக்கு இந்த இடத்துல தான் இருக்கும், ஆனா அதனுடைய பிரகாசம் பரவி இன்னொரு இடத்துக்கு போகும். டார்ச் லைட் அடிச்சோம்னா நம்ம கையில டார்ச் லைட் இருக்கு, ஆனா அதனுடைய பிரகாசம் இவ்வளவு தூரத்துக்கு போகும். அதே மாதிரி கண்ணில இருந்து ஒரு பிரகாசம் ஒண்ணு வருதான், அந்த பிரகாசம் அந்த விஷயம் இருக்கிற இடம் வரைக்கும் போகும். ரஷ்மி ஒண்ணு போகுது, ரஷ்மினா ரேஷ்னு அர்த்தம், REAYS, ஒளி கதிர்கள். அந்த ஒளி கதிர்கள் அதுவரை போறபடினால அந்த விஷயத்தோட சம்பந்தம் வந்துடுறது. கண்ணிலிருந்து கிளம்பின ஒளிக்கதி அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்டுருது. அப்ப அதை கிரகிக்கிறது. கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ஏன் தெரியறது இல்லைன்னா இந்த பிரகாசம் இருக்கும் இல்லையோ, இது முன்னாடி தான் போறதே தவிர பின்பக்கம் போகாது. ஏன்னா நம்ம தலையே மறைக்கிறது, நம்மளுடைய பிரம்மாண்டமான தலை இருக்கோ இல்லையோ அதுவே கண்ணுக்கு வந்து மறைக்கிறதா இருக்கு. அதனால கண்ணுடைய ஒளிக்கதிங்கிறது சைட்லாம் கூட போகலாமா இருக்கும், ஆனால் பின்பக்கம் போகாது. அதனால பின்னாடி இருக்கிற விஷயம் தெரியறது இல்லை. அதனால இங்க இந்திரியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் ரஷ்மி வழியாக ஒளி கதிர் வழியாக இங்கேயும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத இங்க ஸ்தாபிச்சிருக்க. இது நியாய மதத்திலேயே ஒத்துண்டுதான், ஆனா இதுல நிறைய சர்ச்சை இருக்கு. நிறைய கேள்வி கேட்டு பதில் சொல்றேன். அதுல ஒரு கேள்வி என்ன பார்க்கலாம், இங்கிருந்து கண்ணால நம்ம விஷயத்த பாக்குறோம், இங்கிருந்து ஒளி கதிர்கள்லாம் கிளம்பி போய் விஷயத்தோட சேர்றது அப்படின்னா, அப்ப கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, தூரம் ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோ. கிட்ட இருக்கிற விஷயம் உடனே தெரியணும், தூர இருக்கிற விஷயம் தெரியறதுக்கு லேட் ஆகும். ஏன்னு கேட்டா இந்த ஒளி கதிர் கிட்டதான் முதல்ல போகும். இங்கிருந்து பக்கத்தாத்த ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோம், இதே இருபதான் தள்ளி கோடியில அங்க ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம கண்ணால பார்க்கும்போது பக்கத்தாத்துல இருக்கிறதும் இந்த கோடியாத்துல இருக்கிறதும் நமக்கு பட்டுன்னு தெரியுது. இது எப்படி வரும்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த ரஷ்மியினுடைய சம்பந்தங்கிறது முதல்ல பக்கத்துல பட்டுட்டு தானே கடைசியில போகும். அப்ப முதல்ல இந்த ஞானம் வரணும், அப்புறம் தான் அந்த ஞானம் வரும். இங்கதான் முதல்ல சம்பந்தம் வந்துருது. ஆனா நமக்கோ ஒரே சமயத்துல அப்படி கண்ணை திறந்த உடனே எதிர்க்கு இருக்கிறது மொத்தமும் தெரிஞ்சுரு. அது எப்படி நடக்கும், ரஷ்மி வரிசையா தானே போகும். அட்டச் பண்ணும் போது ஒவ்வொரு இடமா ஸ்பர்சம் பண்ணும் போது வரிசையா தானே போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்லியிருக்கார், இந்த ரஷ்மியினுடைய வேகம் அப்படிங்கிறது கணக்கு பண்ண முடியாது, அது அதிவேகம். ஏதோ நம்ம ட்ரெயின் போற மாதிரி இந்த ஊருக்கு போயிட்டு தானே அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வேகம்ல அதுல செல்லாது. அசாத்தியமான ஒரு வேகம் இது. ஒரு க்ஷண காலத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய அளவு ஒரு வேகம். சூரிய ரஷ்மிக்கு தான் அப்படி இருக்கேன், நமக்கு பிரத்யட்சமா தெரியுமே. சூரிய ரஷ்மி மேலிருந்து சூரியன் கிட்டே இருந்து வந்து பூமியை தொடர்றது. ஆனா இது என்ன வேகமா வந்திருக்கு, மின்னல். அதனால லைட்டினுடைய டிராவலிங் பத்தி சொல்றா சயின்ஸ்லயும் அதே மாதிரிதான் பதில் சொல்றாரு. இவர் வெளிச்சம் எத்தனை வேகமா போகுங்கிறத நம்மளால கணக்கு பண்ணவே முடியாது. அதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்துல கணக்கு பண்ணிருக்கா. நீ இந்த சாதாரண இதெல்லாம் வச்சு இந்த கேள்வி கேட்காத, ஒரே சமயத்துல ரெண்டையும் கிரகிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அத்தனை வேகமா போறதான் அது. தூங்கி எண்டு உடனே கண்ணை திறந்த உடனே எதிர்க்க எல்லா வருஷமும் தெரியுறது இல்லையோ. மொத்த மொட்டை மாடியில் படுத்துன்னு தூங்குறான்னு வச்சுக்கோம், கண்ணை தூங்கினா முதல்ல ஆகாசமே தெரியுது அவனுக்கு, சூரியன் இருந்தா சூரியனே தெரியுது. கண்ணை திறந்த உடனே சூரியன் தெரியுது, எவ்வளவு தூரம் போயிருக்கு இவனுடைய ரஷ்மி. இல்ல சூரியனுடைய ரஷ்மி தான் எவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதனால இதெல்லாம் அந்த வேகம் எல்லாம் நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப வேகமா இருக்கிற அப்படின்னால ஒரே சமயத்துல நமக்கு கிரகிக்கிற மாதிரி இருக்கும், விளம்பம்லாம் தெரியாது அப்படின்னு விட்டார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கண்ணிலிருந்து ஒரு வெளிச்சம் ஒண்ணு போறதுன்னு சொல்லுவோம் இல்லையோ, இதை வச்சுட்டுதான் இந்த கண்ணு அப்படிங்கிறது தேஜஸ் அப்படின்னு நியாயமதத்துல சொல்றான். ஒவ்வொரு இந்திரியுமே ஒவ்வொரு பூதம், பஞ்சபூதங்கள்ல கண்ணுங்கிறது தேஜஸ், மூக்குங்கிறது பிருத்திவி, நாக்குங்கிறது ஜலம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம மதத்தும்படி கண்ணு தேஜஸ் கிடையாது, மூக்குங்கிறது பிருத்திவி கிடையாது, பஞ்சபூதங்களை கொண்டு இந்திரியங்களை செய்யல, ஆனால் பஞ்சபூதங்கள் போஷகங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்திரியங்களுக்கு சகாயம் பண்றதுக்கு கூடவே இருக்கான். அதனால கண்ணிலிருந்து வெளிச்சம் போறது அப்படின்னா கண் இந்திரியத்திலேருந்து போறது அர்த்தம் இல்ல, கண்ணோட சேர்ந்து இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல ஒன்னான தேஜஸ் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து வெளிச்சம் போறது அப்படின்னு நாம சொல்லணும். கண்ணிலிருந்து வெளிச்சம் போறது அப்படின்னு நியாயமதத்துல சொல்லிப்பான். நாம சொல்றது வேதத்தை அனுசரிச்சு நம்ம இப்படி சொல்லியிருக்கோம். அப்படின்னு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதே மாதிரி காது பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, காது எப்படி சப்தத்தோட சம்பந்தப்படுறது அப்படின்னா அதுல ரெண்டு விதமா சொல்ல முடியும். ஒண்ணு, கண்ணு வந்து ரஷ்மி வழியா இங்கிருந்து அந்த விஷயம் இருக்கிற இடம் வரைக்கும் போற மாதிரி சப்தம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வரைக்கும் காது போறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டானா காது எங்க இருக்கோ அது வரைக்கும் சப்தம் வந்து சேர்றது, அங்க எங்கேயோ போட்ட வெடி சப்தமானது அந்த அலை வழியா, ஒலி அலைகள்னு சொல்றாங்க சவுண்ட் வேவ்ஸ், அந்த ஒலி அலைகள் வழியா அந்த சப்தமானது மெதுவா நம்ம காது வரைக்கும் வந்துடுது. அதனால ஒண்ணு காது அங்க போறதுன்னு சொல்லணும், இல்ல சப்தம் அங்கிருந்து இங்க வர்றதுன்னு சொல்லணும். இதை எதை சொல்லலாம் அப்படின்னா அது அடுத்த ரெண்டு திருநாமத்துல இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தியுமே அடுத்த ரெண்டு திருநாமத்துல சொல்ற 831வது திருநாமம், சப்ததேசகத ஸ்ரோத்ர காரிய கிருத்வா விதாயகஹ. அடுத்தது சதேசாகத விருத்தி துவனி கிராஹி ஸ்ரோத்ர பாதகஹ அப்படின்னு ரெண்டு சொல்லியிருக்க. இந்த விஷயத்தை பத்தி தேசிகன் பல கிரந்தங்கள்ல பராமர்சம் பண்ணியிருக்கேன். இதுல முதல்ல பார்த்தோம்னா சப்த தேசகத ஸ்ரோத்ர, சப்தம் இருக்கிற இடத்துல நம்ம காது போறது, எப்படி ஆனால் கண்ணு ரஷ்மி வழியா போறதோ அந்த மாதிரி நம்ம காதுவே தூரத்துல எங்க சப்தம் இருக்கோ அது இட வரைக்கும் போறது, அங்க போய் அதோட சம்பந்தப்படுது. ஆனா கண்ணுக்கு வேணா வெளிச்சம் இருக்கு, காதுக்கு வெளிச்சம் கிடையாது, இது எப்படி போச்சு அப்படின்னா, இது எப்படி போச்சுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது, இதுக்கு வெளிச்சம் வேணா இல்லாம இருக்கும். ஆனா நம்ம காதுனுடைய ஒரு சின்ன அவயவங்களோ ஏதோ ஒண்ணு இங்கிருந்து அங்க கிளம்பி போறது அப்படின்னு சொல்றதுல ஒண்ணும் தப்பும் கிடையாது. இது கண்ணுக்கெல்லாம் தெரியும், வெளிச்சம் போச்சுங்கிறதுக்கு மாத்திரம் எப்படி தெரியும், நம்ம வெளிச்சத்தை நிறைய பார்த்திருக்கோம், அதாவது கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு ரஷ்மி இருக்கு இல்லையோ, அது யாருக்கு தெரியும், ஏதோ போச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே. அவெல்லாம் அனுமானம் பண்ணி சொல்ற, ஏதோ சம்பந்தம் இருக்கணும், இதே கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் நடுவுல ஒரு திரைய போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியறது இல்ல, அந்த வருஷம் தெரியல. ஏன் தெரியலன்னா அந்த திரை வரைக்கும் தான் அந்த வெளிச்சம் போயிருக்கு, பின்னாடி போல திரைக்கு பதிலாக ஒரு கிளாஸ் இருந்து நிச்சுக்கோ, அப்ப கிளாஸ் பின்னாடி என்ன இருக்கோ அது தெரியுது. இதெல்லாம் கௌதமர் எல்லாத்தையும் அளவு வச்சு பார்த்தா நியாய சிறுத்தத்துல எழுதியிருக்கிறவ. அப்போ சில வஸ்துவை மாத்திரம் ஊடுருவி பின்னாடி போகணும், சில வஸ்துவை மாத்திரம் ஊடுருவி பின்னாடி போகாது அப்படிங்கிற சக்தியெல்லாம் அந்த வெளிச்சத்துக்கு உண்டு. கிளாஸோ இல்ல மெலிசா ஏதாவது துணியோ அதெல்லாம் இருந்தா அதை தாண்டி வெளிச்சம் போகும். ஆனா நல்லா தடியான பிருத்வி முதலானது இருந்தா அதை தாண்டி வெளியில போகாது. அதனால வெளிச்சத்துக்கு என்னென்ன சுபாவம் இருக்கோ எல்லா சுபாவமும் இங்க வருது, அதை வச்சுதான் கண்ணில இருந்து வெளிச்சம் போடுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கண்ணுக்கும் அந்த வஸ்துவுக்கும் நடுவில் கிளாஸ் இருந்தா கூட அதை தாண்டி வெளிச்சம் போகும், கண்ணிலிருந்து வெளிச்சம் போகும், அதனால கிளாஸ் பின்னாடி என்ன இருக்கோ அது நமக்கு தெரியுது, கண்ணாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியுது. அதனால இதை வச்சுன்னு ஒரு அனுமானம் பண்ணி ஊகம் பண்ணி சொல்லியிருக்கார் அவர் அந்த மாதிரினு. இப்ப என்னன்னு கேட்டா, காது கூட இந்த மாதிரி தூரத்துல இருக்கிற வஸ்துவை கிரகிக்கிறது, தூரத்துல இருக்கிற சப்தத்தை காதால கேட்டு தெரிஞ்சுக்கணும், அப்ப கண்ணிலிருந்து ஒரு வெளிச்சம் போற மாதிரி காதுல இருந்து ஏதோ ஒண்ணு போறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுட்டாங்க, வேற வழி கிடையாது. என்னதுன்னு கேட்டா ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு வியாபாரம், காதுனுடைய வியாபாரம், காதே தான் போறதுன்னு கூட சொல்லலாம், கண்ணே போறதுங்கிற மாதிரி காதே போறதுன்னு கூட சொல்லலாம், அது போய் இந்த சப்தத்தோடு கூட சம்பந்தப்படுறது, சப்தம் சவுண்ட் எங்கிறதோ அதோட சம்பந்தப்படுறது, அதை கிரகிச்சுக்கிறது என்ன ஒரு சமாதானம். ரெண்டாவது சமாதானம் என்ன கேட்டா, சுவதேச ஆகத விருத்தி துவனி கிராகி ஸ்ரோத்ர பாததா, காது இருக்கிற இடத்துலயே அந்த சப்தம் வந்து சேர்றது, காது எங்கேயும் போகாது, சரீரத்தை விட்டு வெளியில போகாது, இதெல்லாம் சரீரத்திலே தான் காது இருக்கு. ஆனா அந்த சவுண்டு தான், அந்த சப்தம் தான் அலைகள் வழியாக, அதாவது சப்தத்துக்கு ஒரு சுபம் உண்டு, ஒரு சப்தம் வாசனை அடுத்த சப்தம் உண்டாயிடும் பக்கத்திலேயே, அதன் பக்கத்திலே அடுத்த சப்தம் வரும், அதன் பக்கத்திலே அடுத்த சப்தம் வரும். எப்படி நதி இருக்கிற இடங்கள்ல இல்லைன்னா சமுத்திரத்துல அலை வருதோ, ஒரு அலை பின்னாடி அடுத்த அலை அடுத்த அலைன்னு மாறி மாறி வருதோ, அடுத்தடுத்த இடத்துல அந்த அலை மேல மேல வந்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி அடுத்தடுத்த இடத்துல சப்தம் உண்டாயிட்டே இருக்கும், அப்படியே நம்ம காது வரைக்கும் வந்துடும். இப்ப காதுல சப்தம் வந்துடும் தோல்வியோ, அதை வச்சுண்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சப்தங்கிறது தனியா அது மட்டும் வர முடியாது. அது இன்னொரு பிரச்சனை இருக்கு. சப்தங்கிறது ஒரு குணம், குணமானது அது மட்டும் தனியா வராது, அது திரவியத்தோட சேர்ந்துதான் வரும். அதனால அந்த திரவியமும் சேர்ந்து வருதுன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ புஷ்பத்தினுடைய வாசனை மூக்குக்கு தெரியுதுன்னு வச்சுப்போம். புஷ்பம் எங்கேயோ தூரம் தான் இருக்கு, மூக்கு சரீரத்தில் இருக்கு. புஷ்பத்தினுடைய வாசனை எப்படி மூக்குக்கு தெரியும் அப்படின்னா, புஷ்பம் தூரம் இருந்தா கூட புஷ்பத்தினுடைய வாசனை இருக்குள்ளோ, அந்த வாசனை அப்படியே மெதுவா வந்து மூக்கு வரைக்கும் வந்து சேர்ந்து விடுறது அப்படின்னு சொல்றான். வாசனைங்கிறது மாத்திரம் தனியா வராது, அதாவது சொல்றதுதான் இந்த விஷயம். வாசனைங்கிறது ஒரு குணம், குணங்கள் எல்லாம் எப்பவுமே திரவியத்தை விட்டு தனியா வெளியில வராது. இதான் இதான் புஷ்பம், இதான் வாசனை அப்படின்னு பிரிச்சு எல்லாம் கொடுக்க முடியாது. புஷ்பத்தினுடைய வாசனை எடுத்துட்டு புஷ்பத்தை கொடுக்க அப்படின்னா நடக்காது. இதுக்கெல்லாம் அயுத்த சித்தம்னு பேர், முன்னாடியே பார்த்துருக்கோம். எப்பவும் சேர்ந்திருக்குமே தவிர பிரிக்க முடியாது. பின்ன வாசனை எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த காற்று வீசும் போது, புஷ்பத்திலேருந்து காற்று வீசும் போது அந்த புஷ்பத்தினுடைய சில சூக்ஷ்மமான பாகங்களை அடிச்சுட்டு வருதான் காற்று. அதனால்தான் அந்த வாசனை நமக்கு தெரியுது, அந்த பாகத்தோட ஒட்டி இந்த வாசனை வந்துடுறது. சூக்ஷ்மமான பாகத்தை காத்து அடிச்சுன்னு வருது புஷ்பத்திலிருந்து. அந்த பாகம் நம்ம மூக்கு கிட்ட வரைச்சு மூக்குக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு, கிட்ட வந்துருத்துனா போறோம் நல்லா கிரகிச்சிடும். ரொம்ப சூக்ஷ்மா இருந்தா கூட மூக்கு அதை கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டு இருக்கு. அதனால அந்த வாசனையை கிரகிக்கிறது. அதனால வெறும் வாசனை மாத்திரம் வராது, வெறும் கந்தம் மாத்திரம் வராது, அந்த அவயவமும் சேர்ந்துதான் வரும். புஷ்பத்தோட அவயவமும் சேர்ந்துதான் வருதுங்கிற அது நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியல. புஷ்பத்தின் எந்த அவயம் வருது என்னன்னு தெரியல, ஆனா காற்று அப்படிதான் அடிச்சுட்டு வரும். சில சமயம் ஜில்லுன்னு காத்து வீசறது என்ன கேட்டா, ஜலத்தினுடைய அவயவத்தையும் அந்த காத்து கொண்டு வருது. அதெல்லாம் வெறும் ஸ்பர்ஷம் மாத்திரம், காற்றுக்கு ஸ்பர்ஷம் மாறி போச்சு அப்படிலாம் கிடையாது. அது ஜலத்தினுடைய அவயவத்தையும் கொண்டு வந்தா ஜில்லுன்னு காத்து தெரிக்கும். அது தேஜஸ்வனுடைய அவயவத்தை மெதுவா கொண்டு வந்தா சூடா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி புஷ்பத்தினுடைய அவயவத்தை அது கொண்டு வந்தா அது வந்து வாசனை, புஷ்பத்தோடைய வாசனை தெரியும். அது மாதிரி தான் துர்க்கந்தத்துக்கும் எல்லாத்துக்கும் அப்படி. அதனால தான் பெரியவா என்ன சொல்லியிருக்கான் கேட்டா, மூக்கால முகுந்தால் சாட்டத்துக்கு சமானங்கிற, அதுல ஒரு சூக்ஷம் இருக்கு. மூக்கால ஒரு வஸ்துவை முகந்துட்டோம்னா அது சாட்டத்துக்கு சமானமா, அது வாயால சாப்பிடல மூக்கால சாப்பிட்டான் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். நான் இங்க சாத்தேன் வாயால சாப்பிடலையே அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டா, எப்ப மூக்கால முகந்துட்டானோ அப்ப அதனுடைய வாசனை மாத்திரம் இல்ல, அந்த திரவியமும் சேர்த்துதான் வருது மூக்கு கிட்ட. அதனால பெருமாளுக்கு அம்சம் பண்றதுக்கு முன்னாடி மூக்கால் முகரக்கூடாது. கோயில்கள்லாம் பார்த்தா மூக்க கட்டிவா, துணியினால மூக்க கட்டின்னு தான் பிரசாதம் வேலை பண்ணி வருவான். கோயில்கள் அப்படிதான் இருக்குன்னு தலையில துணி போட்டுன்னு மூக்கையும் மூடிண்டு வாயையும் மூடிண்டு பெருமாளுக்கு பிரசாதம் வேலை பண்ணி வருவான். முகரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி இந்த வாசனையானது தனியா வராதோ, புஷ்பத்தோடு சேர்ந்துதான் வாசனை வருதோ, அது மாதிரி இந்த சப்தம்ங்கிறதும் தனியா வராது. சப்தங்கிறது பஞ்சபூதங்கள்லயுமே இருக்கு, பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அஞ்சிலையும் இருக்கு. அதனால அது எந்த இடத்துல சப்தம் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில நுண்ணிய பாகங்கள்லாம் அப்படியே அடிச்சுட்டு வந்து காற்று அடிச்சுன்னு வரும்போது அதோடு கூட அந்த சப்தமும் வந்து காது கிட்ட வருது. காற்று அடிச்சுன்னு வரும்போது எப்படி புஷ்பத்திலேருந்து வாசனை அந்த திரவியத்தோடு சேர்ந்து வருதோ, அத மாதிரி இந்த சப்தமும் அதனுடைய திரவியத்தோட சேர்ந்து வந்து காதோட சம்பந்தப்படுறது. அப்ப காதுக்கு வந்து சப்தம் கேட்க அப்படின்னு இருக்கு. ஆக இப்ப ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்க, ஒண்ணு காது அங்க போறதுன்னு சொல்லணும், இல்ல சப்தம் அங்கிருந்து இங்க வருதுன்னு ரெண்டு இருக்கு. இது ரெண்டுமே தேசிகன் சொல்லியிருக்கேன். இதுல எது தேசிகனுக்கு இஷ்டம், தேசிகன் எந்த திருவுள்ளம் பத்திருக்கார், எந்த சமாதானத்தை திருவுள்ளம் பத்திருக்காருங்கிறது ரொம்ப ஆராய வேண்டியதா இருக்கு. என்ன எல்லா புத்தகத்திலையும் முதலே சொன்ன மாதிரி எல்லா புத்தகத்திலும் இதை சொல்லியிருக்க, நியாய சித்தாந்தனத்தை சாதிச்சிருக்க, அதே மாதிரி தத்துவமுத்தா கலாபத்தில் இருக்கு, நியாய பரிசுத்தியில இருக்கு, எல்லாத்துலயுமே இந்த விஷயம் இருக்கு. சர்வார்த்த சித்தியில சொல்லும்போது ரெண்டு பட்சத்தையும் சொல்லிட்டு இதுல ஏதாவது ஒரு பட்சத்தை ஒத்துக்கோங்கன்னு சொல்லுவோம், எது சௌரியப்படுறதும் பாத்துக்கோங்க அப்படின்னு விட்டார். இன்னொரு நியாய சித்தாந்தனத்துல சொல்லும்போது முன்னாடி இருந்த வரத நாராயண பட்டர் அப்படின்னு ஒருத்தர், தேசியனுக்கு முன்னாடி இருந்தவர், அவர் வந்து இந்த காதுதான் போறது அது வரைக்கும் அப்படிங்கறத அவர் முடிச்சிருக்கார். அதனால பெரியவா சொன்னதை கேட்போம் அப்படிங்கிற ரீதியில பார்த்தோம்னா அது வேணா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற வரதநாராயண குரு சொல்றத நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவர் இதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காருன்னா, சப்தத்தை கேட்கும் போது வெறும் சப்தம் மாத்திரம் நம்ம கிரகிக்கிறது இல்ல, நமக்கு வேற ஒரு ஞானம் வருது. இந்த சப்தம் தூரத்துல இருந்து வருதா இல்ல கிட்ட இருந்து சப்தம் இருக்கா அதுவும் நமக்கு தெரியும். அது ஒரு வெடி வெடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பக்கத்துல வெடிக்கிறதா இல்ல ஒரு கிலோமீட்டர் தள்ளி வெடிக்கிறதாங்கிறதும் நமக்கு தெரியும். அந்த தூரமும் நம்ம கிட்டத்தட்ட தெரிஞ்சுக்கிறோம். அந்த தூரம் எப்படி சப்த காதால தெரிஞ்சுக்க முடியும்? தூரம் எல்லாம் போய் காதுக்கு தெரியாதே, கிட்ட தூரத்தை இருக்கிறதெல்லாம் காதுக்கு தெரியாதே, அது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சப்தம் வந்து ரொம்ப மந்தமா இருந்ததுன்னா தூரக்கு இருக்குன்னு அர்த்தம். சப்தங்கிறது தீவிரமா பெரிய சப்தமா இருந்தா அப்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிழக்குல சப்தமா மேற்குல சப்தமா இல்ல தெற்கு பக்கம் சப்தமா எந்த பக்கத்துலயும் சப்தம் வந்தது அந்த திசை கூட நமக்கு தெரியுது. அந்த திசை எப்படி நமக்கு தெரியுது அப்படிங்கறது அடுத்த பிரச்சனை. ஏதோ இந்த பக்கம்தான் சத்தம் கேட்டுது அப்படிங்கிறோம், இங்கதான் அவர் பெரிய சர்ச்சையே பண்ணியிருக்க. இப்போ சப்தமே அங்கிருந்து இங்க நம்ம காதுக்கு வருதுன்னு வச்சுப்போம். அப்ப கிழக்கேந்து வந்தாலும் சரி மேற்கில இருந்தாலும் சரி வந்து சேர்ற இடம் காது தானே. அப்ப இவனுக்கு எந்த திசையிலேருந்து வந்ததுங்கிறத இவன் ஊகிக்க முடியாது. காதுக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கேருந்து வந்துங்கிறத எப்படி ஊகிப்பான்? அதனால அது கஷ்டம். ஆனா காதே இங்கிருந்து அங்க போச்சு வச்சுக்கோங்க, இவனுக்கு எந்த பக்கம் போன இடத்துல சப்தம் இருக்கோ அதை இவன் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா பக்கமும் காது போறது, அதுல ஒரு பக்கம் தான் சப்தம் கேட்கறது, அதனால அந்த பக்கம் அப்படிங்கறத இவன் தெரிஞ்சுக்க முடியும். அது இங்க வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, வித்தியாசம் என்ன கேட்டான்னா சப்தம் அங்கிருந்து இங்க இடத்துக்கு வருதுன்னா வந்து சேர்ற இடம் ஒரே இடம் தான், நம்ம காதுதான். ஆனா காது இங்கிருந்து கிளம்பி வெளியில பல பக்கத்துக்கு போறது அப்படின்னா போற இடம் பெரிய இடம் இருக்கு, அதுல எந்த இடத்துல சப்தம் இருக்குங்கிறத இதை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து சேர்ந்த இடம் ஒரே இடமா அப்படின்னால எந்த இடத்துலயும் சப்தம் வந்ததுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால சப்தம் இங்க வருதுன்னு சொல்றதை காட்டிலும் காது இங்கிருந்து அங்க போறதுன்னு சொல்றதுதான் யுக்தமா இருக்கும் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்க. இப்படிலாம் இருக்கு. ஆனா இந்த திருநாமத்துல இப்போ இந்த திருநாமத்தை வச்சு பார்க்கும்போது 232வது திருநாமத்துல சுதேச ஆகத விருத்தி துவனி கிராகி ஸ்ரோத்ர பாதகான் இருக்கு. பாதகாங்க அப்படின்னா இந்த மதத்தை மறுத்துட்டான் இருக்கு. அதாவது சப்தம் தன் இடத்துக்கு வரும், காது இருக்கிற இடத்துக்கே சப்தம் வருங்கிறத தேசியன் மறுக்கிறார். காதுதான் அந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சாதிக்கிறார் அப்படின்னு தேசியனுடைய திருவுள்ளம் அதுதான் அப்படின்னு இந்த திருநாமத்துல இருக்கு. ஆனா இந்த திருநாமத்தை பத்தி வச்சு பார்த்தான்னா முதல்ல சொன்ன மாதிரி காதுதான் போறது, சப்தம் இங்க வரதில்லை, இது தேசிய திருவுள்ளம் ஏற்படுது. ஆனால் இதுல இன்னும் நன்னா நிறைய பல இடத்துல நிறைய சொல்லியிருக்கேன். முதல்ல சொல்ற மாதிரி தேசிய ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சுடல இந்த விஷயத்த. அதை வச்சு பார்த்தான்னா இதுல நமக்கும் இன்னும் ஆராய்ச்சி கொஞ்சம் பண்ணணும்ங்கிற மாதிரி தான் முடியுது. இந்த திருநாமத்துல பாதகான்னு இருந்தா கூட தேசிய சகஸ்ரநாமம் நமக்கு கையில கிடைச்சிருக்கிறதுல நிறைய பாட வேதம் இருக்கு. சில இடத்துல பாதகாகங்கிறது சாதகாகான்னு மாறுறது, சில பாடத்துல சாதகாகான் இருக்கு, சில பாடத்துல பாதகாகான் இருக்கு. சாதகான சாதிக்கிறான் இருக்கும், பாதிக்கிறான் பாதகாகனா பாதிக்கிறான் மறுக்கிறான் இருக்கும், நேர் எதிர் அர்த்தத்துல இருக்கு. அநேக பாட வேதங்கள் அநேக பாட திருத்தங்கள் எல்லாமே இருக்கு இந்த சகஸ்ரநாமத்துல. இது ஒன்னு ரெண்டு கிடையாது, இது பெரியவா எல்லாமே உத்தமூர் சுவாமி முதலான பெரியவர்கள் எல்லாமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. அதனால இதுல உச்சிதமானது எதுவோ அந்த தேசிய திருவுள்ளப்படி நம்ம வச்சுக்கணும். அடுத்த விஷயம் 233வது வியோம அத்தியக்ஷத்வ நிர்ணேதாம். இப்ப இந்திரியங்களை பத்தி விஷயம் முடிஞ்சு போச்சு. அநேக விஷயங்கள் இந்திரியங்களை பத்தி சொல்லியிருக்கார். பாஹ்யேந்திரியங்கள் அந்தரிந்திரியம் எல்லாத்தை பத்தியும் எடுத்து சொல்லி காது போறதா இல்ல சப்தம் வருதா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். அடுத்தது பஞ்சபூதங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்க வர. பஞ்சபூதங்கள்ல முதல்ல வந்து ஆகாசம் வந்தது, அப்புறம் ஆகாஷா வாயு, ஆகாசத்தையும் வாயு உண்டாச்சு. வாயோர் அக்னி அக்னேராபா அத்ய பிருத்திவின்னு உபனிஷத் சொல்றது. ஆகாசத்தையும் வாயு உண்டாச்சு, வாயிலிருந்து தேஜஸ், தேஜஸ் இருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி, இப்படி பஞ்சபூதங்கள் கிரமேண உண்டாச்சு அதிகாலத்துல சிருஷ்டியில. சமஷ்டி சிருஷ்டியும் போயிருக்கு. நமக்கு இப்போ கண்ணுக்கு நேர பாக்குற ஆகாசம் அதெல்லாம் இல்ல, இது நமக்கு நம்ம நேர பாக்குறதெல்லாம் இந்த அஞ்சையும் சேர்த்து கலந்து நமக்கு கொடுத்துருக்க பெருமான். நமக்கு இருக்கிற பிருத்திவி அப்படின்னு பிருத்திவி மாத்திரம் கிடையாது, அதுலயே பஞ்சபூதங்களும் கலந்துருக்கு. அதுல பிருத்திவி நிறைய இருக்க அப்படின்னாலும் பிருத்திவியும் சொல்லியிருக்கோம் நம்ம. நமக்கு இருக்கிற வாயுல வாயு மாத்திரம் கிடையாது, பஞ்சபூதங்களும் இருக்கு. ஆனால் வாயு பாகம் இதுல நிறைய இருக்கு அப்படின்னால வாயுவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். ஆதிகாலத்துல சிருஷ்டிங்கிறது தனித்தனியா நடந்தது, கலப்படம் இல்லாமல். அப்ப அதுல பகவான் சிருஷ்டிச்ச பஞ்சபூதங்கள்ல முதல்ல சிருஷ்டிச்சது ஆகாசத்தை. இந்த ஆகாசத்தை பற்றியான விஷயங்கள் இனிமே வரப்போறது. இந்த திருநாமத்துல வியோம அத்தியக்ஷத்துவ நிர்ணயதா. இப்ப நம்ம ஆகாசம் இருக்கோம், ஆகாசம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை. ஆகாசம் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது நியாயமதம். ஆகாசங்கிறது கேப், இடைவெளின்னு அர்த்தம். இது கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது நியாயமதம். ஆனால் இது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற சித்தாந்தத்தை எப்படின்னு கேட்டா, இந்த ஆகாசத்துல பறக்கிறது என்ன, பட்சி பறக்கிறது எங்க பறக்கிறதுன்னா ஆகாசத்துல பறக்கிறது. ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்குன்னா ஆகாசத்துல இந்த இடத்துல போயிட்டு இருக்குங்கிறான். ஆகாசத்துல இந்த பக்கம் போயின்னு இருக்குது. அப்ப இந்த இடம்னு ஒண்ணு இருக்குங்கிறத கண்ணுக்கு தெரியறதோ இல்லையோ. ஆகாசம்னா வெறும் இடைவெளி தானே, இடைவெளிங்கிறது இவனுக்கு கண்ணுக்கு தெரியறது. கிணறு தோன்றான்னு வச்சுப்போம், கிணறு எடுத்தாச்சா எடுத்தாச்சு, எங்க இருக்கீங்க கிணறு எட்டி பார்த்தோம்னா அடியில கீழே ஜலம் இருக்கு. அப்ப நம்ம மேல நிக்கிற இடத்துல இருந்து கீழே ஜலம் இருக்கிற வரைக்கும் நடுவில் இருக்கிறது என்னதுன்னு கேட்டா ஆகாசம் தானே. அது ஆகாசம் கண்ணுக்கு தெரியுதானே தெரியுது. அந்த ஆகாசத்துக்கு தானே கிணறுன்னே பெயர். கிணறு அப்படின்னா பூமி எந்த இடத்துல அடைச்சுட்டு இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற பூமி எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அங்க ஆகாசத்துக்கு இடமா நம்ம அதை அமைக்கிறோம், அதுதானே கிணறு. ஸ்பேஸ் உண்டாக்குறோமே அதுதானே கிணறு. கிணறுங்கிறது ஆகாசம் தவிர வேற என்ன? அதனால ஆகாசங்கிறது கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லணும். ஆனா நியாய மதத்துல கண்ணுக்கு தெரியாதுன்னு ஏன் சொல்லியிருக்கா? நான் ஒரு காரணம் சொல்றான். எதுவுமே ரூபம் இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும்னு வச்சிருக்காங்க. ரூபம்னா நிறம், கலர். அதனால ரூபம் இருந்தா தானே கண்ணுக்கு தெரியும். ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாது. பிருத்திவி, ஜலம், தேஜஸ் இந்த மூணுக்கு மட்டும்தான் ரூபம் உண்டு. வாயு, ஆகாசம் இது ரெண்டுக்கும் ரூபம் கிடையாது. அதனால ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது. வாயுவும் கண்ணுக்கு தெரியாது, ஆகாசமும் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நியாய மதத்துல சொல்லியிருக்க. அதுக்கு சமாதானம் சொல்ற, ரூபம் இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும், இது ரூபம் இல்லை அதனால கண்ணுக்கு தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரியறதா இல்லையானா தெரியுது, அதுக்கேத்த மாதிரி காரணம் வச்சுக்கிறோம். எப்பவுமே ஒரு காரணத்தை வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி காரியம் சொல்ல முடியாது. காரியம் என்ன நடக்கிறதுன்னு பாத்துக்கணும், அதுக்கேத்த மாதிரி காரணம் என்ன இருக்குங்கிறத ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே ஆகாசம் கண்ணுக்கு தெரியறதா அப்படின்னா கண்ணுக்கு தெரியுது. ரூபம் இல்லாமே ஆகாசம் கண்ணுக்கு தெரியறதுன்னா அப்ப ரூபம் காரணம் இல்லைன்னு இருக்கும். இப்ப கண்ணுக்கு தெரியினா ரூபம் வேணும்னு அவசியம் இல்லை. அப்படிதானே நம்மளா ஒரு காரணத்தை வச்சுண்டு ரூபம் இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சுண்டு கண்ணுக்கு தெரியற வஸ்துவே அப்ப கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம அனுபவம் எப்படிங்கறத முன்னாடி பாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த காரியம் இது காரணம் இதெல்லாம் பாக்கணும். நம்ம அனுபவத்துல பிருத்திவி எப்படி கண்ணுக்கு தெரியறதோ, ஜலம் எப்படி கண்ணுக்கு தெரியறதோ, தேஜஸ் எப்படி கண்ணுக்கு தெரியறதோ, அப்படி ஆகாசமும் கண்ணுக்கு தெரியும். அதனால இந்த நாளையும் இருக்கா மாதிரி கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா என்ன காரணம்ங்கிறது நம்ம கல்பிக்கணும். தவிர வெறுமையான ரூபம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு சமாதானம், சீபாஷியத்துல ஒரு சமாதானம் இருக்கு. ஆகாசத்திலயும் ரூபம் இருக்குங்கிறாரு. எப்படின்னு கேட்டா, நம்ம நேர பாக்குற ஆகாசங்கிறது ஒரு திரவியம் இல்லையே, அது பஞ்சபூதம் கலந்ததுதானே, பஞ்சீகரணம் பண்ணியா சொல்லியும். இந்த ஆகாசத்துல பிருத்திவி அப்போ தேஜஸ் வாயு எல்லாம் கலந்துதானே இருக்கு. அதனால அந்த பிருத்திவியுடைய ரூபம்லாம் இதுல வரும். அதனால ஆகாசம் நீளமா இருக்கு, நீல கலர்ல இருக்க மாதிரி இருக்கு. உதாரணமே ஆகாசம் கருப்பா இருக்குங்கிறோம், மேகம் இருந்தா ஆகாசம் இப்படி கருப்பா போகும் அப்படின்னா மேகம் கலந்துருக்கு அப்படின்னால ஆகாசம் கருப்பா இருக்கு. சூரிய வெளிச்சம் இருக்கு அப்படின்னால ஆகாசம் வெள்ளையா இருக்கு. சாயங்காலம் வேலையில் பார்த்தா மஞ்சளா இருக்கு. சூரியனுடைய பிரகாசம் அப்புறம் ஆகாசம் அப்படி இருக்க மாதிரி இருக்கு, சிவசமயம் சிவப்பா இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் அந்தந்த சமயத்துல எது இது தெரியுதுங்கிறத பாத்துக்கணும். ஆகாசம் நீளமா இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் சொல்லிருக்கான் சயின்ஸ்லயும். இவர் என்ன சொல்றார், ஆகாசத்துல பஞ்சபூதங்களும் கலந்துருக்கு, எல்லாம் கலந்துதான் ஆகாசங்கிறது. அதனால அந்த பூதங்களுடைய இருக்கும் இதுல தெரியல முடியும். நம்ம பாக்குற ஆகாசங்கிறது சுத்தமான ஆகாசம் இல்லையே, அதனால ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரூபம் இருக்கு அதனாலதான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு சமாதானம். அதனால ஆகாசம் கண்ணுக்கு தெரியும், ஆகாசம் பிரத்யக்ஷமானதுதான் அப்படிங்கிறது இங்க தாத்பரியம். அடுத்த திருநாமம் காவகாச உபகாரவித்து. ஆகாசம் செய்யற உபகாரம் என்னன்னு கேட்டா நமக்கு இடம் கொடுக்கறது, ஒரு அவகாசத்தை கொடுக்கறது அப்படிங்கிற. ஆகாசம் பண்ற உபகாரம் பெரிய உபகாரமா என்ன கதா, நம்மளை தடுத்து நிறுத்த ஆகாசம் இடம் கொடுக்கும். இதே பிருத்வி ஜலம் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் நம்மளை தடுத்து நிறுத்தும். ஒரு பிருத்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுவர் கட்டிட்டா வச்சுக்கோங்க, அதை தாண்டி நம்மளால போக முடியாது. நம்ம தடுக்கிறது பிருத்வி தடுக்கிறது நம்மள, இதுல தாண்டி போ. அதாவது சின்னதா இருந்தா கூட ஒரு துணியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த துணியே தடையா இருக்கும். நம்ம பலத்தினால அந்த துணியை விலக்கிட்டு போறோங்கிறது இருக்கட்டும், நம்ம போறதுக்கு இப்ப துணி தடையா தானே இருக்கு முதல்ல. பிருத்வி ஜலம் தேஜஸ் இதெல்லாம் தடையா இருக்கும், இதெல்லாம் நமக்கு ஸ்பர்ஷம் உண்டு. சில சமயம் காற்று கூட தடையாகும், ஆனா இந்த உபத்திரவம் ஆகாசத்துல கிடையாது. ஆகாசம் மனுஷனை தடை பண்றதே கிடையாது, எங்க வேணா போகலாம், ஆகாசத்தை ஊடுருவி நல்லா தாராளமா போகலாம். அதனால ஆகாசம் என்பது இடம் அளிப்பது, மனுஷனை தடை செய்யாமல் அவனுக்கு இடத்தை கொடுக்கறது ஆகாசம் அப்படிங்கறது. ஆகாசம் என்ற பெரிய உபகாரம். இதை வச்சுட்டுதான் பௌத்த மதத்துல என்ன சொல்லிட்டா, ஆகாசம் உனக்கு கிடையவே கிடையாதுன்னுட்டா. அவன் என்ன சொல்றான், இந்த பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு இதனாலுமே நம்ம தடுக்கிறது, அப்படி தடை எதுவும் இல்லைன்னா ஆகாசம் நாம சொல்றோம். அப்ப ஆகாசம் என்ன அர்த்தம்னா, பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு இந்த நாளும் இல்லை அப்படின்னு அர்த்தமே தவிர ஆகாசம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த நாளுமே இல்லை, நாள்ல எது இருந்தாலும் நமக்கு ஸ்பர்ஷன் தெரியும், நமக்கு தடை இருக்கும். அப்படி இல்லைன்னு பௌத்த மதத்துல சொல்லியிருக்கா, அது முன்னாடியே அதை கண்டிச்சிருக்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஆகாசங்கிறது நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து தடை செய்யாமல் இருந்து நமக்கு பெரிய உபகாரம் பண்றது அப்படிங்கிறார். ஆனால் இதுல வைசேஷிக மதம் அதனுடைய மறுப்பு இதெல்லாம் இருக்கு. வைசேஷிக மதத்துல சொல்ற ஒரு ஒரு வஸ்து இங்கிருந்து வெளியில போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன இடம் வேணும், அந்த இடத்த ஆகாசம் கொடுக்கறது அப்படிங்கறத அனுமானம் பண்ணி அவ சொல்ற. ஆனா இது அனுமானம் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு வேதத்துல இருக்கு, ஆகாசம் கண்ணுக்கு நேர தெரியுது, ஆகாசம் வேதத்துல தெரியுது. எப்பவுமே கண்ணுக்கு நேர தெரிஞ்ச விஷயத்தையும் வேதத்துல சொன்ன விஷயத்தையும் அனுமானம் பண்ணக்கூடாது. அனுமானங்கிறதே அனுமானங்கிறதா ஊகிக்கிறது தானே, கண்ணுக்கு நேர தெரிஞ்ச விஷயத்தை யாரும் ஊகிக்க மாட்டானோ. யானை கண்ணுக்கு நேரம் தெரியுதுன்னு வச்சுக்கோம், பார்த்து யானை இருக்கு அப்படின்னு ஊகிக்கும், ஊகம் பண்ண மாட்டான், அனுமானம் பண்ண மாட்டான். இதே யானை தெரியல அப்படின்னா அப்ப ஊகம் பண்ணுவான், இங்க யானை இருக்கு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல ஆகாச விஷயத்துல அனுமானம் எல்லாம் தேவையே கிடையாது. அதனால இடம் கொடுக்கறது ஆகாசம் அப்படின்னு வைசேஷிவார் சொல்லச்ச, இடம் கொடுக்கறதுங்கிறத காட்டிலும் அழகா சொல்லணும்னா தடை செய்யாமல் இருக்க ஆகாசம் அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியா இருக்குங்கிற பிரதிகாதம் பண்ணாம இருக்கு. அடுத்த திருநாம் ஆகாச ஆவரணாபாவ மாத்திரபாவ விபஞ்சகா. முன்னாடியே சொன்ன மாதிரி பௌத்த மதத்துல ஆகாசம் தனியா ஒண்ணு கிடையாது, பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு இதனாலும் இல்லாம இருக்கிறது ஆகாசம் அப்படின்னு சொல்றான். அதை கண்டிச்சிருக்க, ஆகாசம்னா இல்லாமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகாசா அஸ்திங்கிறோம், பிருத்வி இருக்குங்கிற மாதிரி ஜலம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகாசம் இருக்குன்னு சொல்றோம். அப்படிதான் நமக்கு ஞானம் வருது, இந்த இடத்துல இடம் இருக்கு, இவங்க இங்க இடம் இருக்கு, அங்க போய் இல்லுங்க அங்க இடம் இருக்குங்கிறான் பஸ்ல கண்டக்டர். இடம்னா ஆகாசம் தானே, அங்க அப்போ இங்க நிக்கிறதுக்கு இடம் இருக்கு, இங்க போகிறதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு எத்தனை சொல்றோம், இருக்கு இருக்குதான் சொல்றோம், இல்லைன்னு சொல்றது இல்லையே. இல்லைன்னு சொன்னா வேணா அது அபாவம் அப்படின்னு சொல்லலாம், இருக்குன்னு தெரியாதா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிற ரீதியில போயிருக்க. ஆகாச நித்தியத்த விபுபாவவாத விநாசகாம். நியாய மதத்துல ஆகாசம் நித்தியம், ஆகாசம் விபுன்னு ரெண்டு சொல்லியிருக்காள், இது ரெண்டும் தப்பு. ஆகாசம் நித்தியம்னா அதுக்கு உற்பத்தி கிடையாது, நாசம் கிடையாது, அது எப்பவுமே இருக்கு. பிரளய காலத்துல கூட பிருத்வி ஜலம் தேஜஸ் இதெல்லாம் போகுமே தவிர ஆகாசங்கிறது ஸ்பேஸ் தானே, அது அப்படியே தான் இருக்கும். அது ஸ்பேஸ் போய் உண்டாக்க முடியுமான்னா அது அப்படியே தான் எப்பவுமே இருக்கும். அது அதை அழிக்கவும் முடியாது. அதாவது பிருத்வி அப்பு தேஜஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாத பண்ணலாம், ஆகாசத்தை போய் இடத்த போய் நான் ஒன்றும் இல்லாத பண்ணுறேன்னு ஆரம்பிக்க முடியாது. அதனால் ஆகாசத்துக்கு உற்பத்தியும் கிடையாது, நாசமும் கிடையாது, ஆகாசங்கிறது எப்பவுமே இருக்குதுன்னு மதம் நியாய விசேஷிகள் மதம் அதை கண்டிச்சுட்ட. ஏன் அப்படின்னு கேட்டா வேதத்துல சொல்லியிருக்கு, சிவாஷியத்துல கூட இந்த விசாரணம் இருக்கு, நவீதே அஸ்திது அப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கு. ஆகாசம் உண்டாச்சு அப்படிங்கறது வேதமே ஸ்பஷ்டமா சொல்றது, பகவான் தான் சிருஷ்டிச்சான் அப்படிங்கறத சொல்றது. நம்ம மதத்துல என்ன கேட்டானா, ஆகாசங்கிறது முதல்ல பிரகிருதியிலேருந்து தான் இது உண்டாச்சு. ஆகாசங்கிறது பிரகிருதி மகத்த அகங்காரம் இப்படிதான் உண்டாச்சு. அந்த பிரகிருதிங்கிறது ஆகாசத்தை காட்டும் பெருசுது, அதுல அதுவே அதுவே ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் அதுவும். இந்த பிரகிருதிங்கிறது கிட்டத்தட்ட அப்படிதான், அதுல இருந்தா இந்த ஆகாசமே வந்திருக்கு. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இப்ப நம்ம கிரகம் வீடுன்னு சொல்றோம், வீடுங்கிறது ஒரு ஆகாசம் தான், செவத்தெல்லாம் கட்டி வச்சுட்டு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ நம்ம நம்பாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். செவத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கம் இருக்கிற ஆகாசத்தை அவாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையில எல்லாமே ஆகாசம் தான். அப்போ ஒரு பெரிய ஆகாசம் ஒன்று இருக்கு, இந்த பெரிய ஆகாசத்திலேயே இந்த மாதிரி நடுவில் கட்டி வச்சுட்டு இது இந்த ஆகாசத்தை நம்பாமணும் அந்த ஆகாசத்தை அவாமணும் அப்படின்னு சொல்ற மொழி. அந்த மாதிரி இப்ப நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆகாசம் இருக்கும் இல்லையா, பெரிய ஒரு ஆகாசம், அதுக்கு மேல பெருச பிரகிருதின்னு ஒன்று இருக்கு, அதனுடைய ஒரு பாகத்துல தான் இந்த ஆகாசம் உண்டாச்சு. இப்படி பெரிய ஒரு ஆகாசத்துல பங்கு போட்டு நம்பாமணும் அவாமணும் அப்படின்னு பிரிச்சு சொல்றோமோ, அந்த மாதிரி ஆகாசத்தை காட்டிலும் பெருசா ஒன்று இருக்கு பிரகிருதின்னு, அதுலேருந்து பங்கு போட்டு வந்ததுதான் இந்த ஆகாசமே அப்படின்னு வேதம் அழகா சொல்றது. நம்ம கண்ணுக்கு நேரம் தெரியுது ஆகாசம் இருக்கேன், இது இன்னும் பெரிய ஆகாசத்திலேருந்து வந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆகாசம் சொல்றது இல்லை சாஸ்திரத்துல, பிரகிருதின்னு சொல்றா, அதனுடைய சுபாவம் வேற இதனுடைய சுபாவம் வேற எல்லாம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக இப்ப நான் இந்த விஷயத்த சொல்றேன், ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ரொம்ப வியாபிச்சு இருக்கிறதாக ஒரு பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதனுடைய ஒரு மூலையிலே பிரிச்சு எடுத்துதான் இதெல்லாம் உண்டாகிறது. அதுல வந்ததுதான் இந்த ஆகாசம் அப்படின்னா, இந்த ஆகாசமே இத்தனை பெருசா இருந்தா பிரகிருதி எப்படி இருக்கும் பாத்துக்கலாம். அதனால வேதம் சொல்ற மாதிரி வச்சு பார்த்தா இது புரியும், ஆகாசங்கிறது பிரகிருதியிலிருந்து கிரமேண வரிசையா உண்டாக்கும் போது ஆகாசம் உண்டாச்சு அப்படிங்கிறது. அதனால என்ன ஆச்சுங்க, அதே விசேஷம் இடத்துல ஆகாசம் விபுன்னு சொன்னதும் தப்பு. விபுன்னா எல்லா இடத்துலயும் ஆகாசம் இருக்குங்கிற, ஆகாசம் சம்பந்தப்படாத இடமே கிடையாது. எங்க பார்த்தாலும் ஆகாசம் ஒட்டின் இருக்கும், அதாவது எந்த வஸ்துவை எடுத்தாலும் அது ஆகாசத்துலதான் இருக்கு அப்படி சொல்லணும். அதை நேரம் சொல்லணும்னு அப்படி சொல்லணும், ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லக்கூடாது, எல்லா வஸ்துவும் ஆகாசத்துல இருக்கு. எந்த பொருள் எடுத்தாலும் பிருத்திவி ஆகட்டும் ஜனமாகட்டும் தேஜஸாகட்டும் எதுவானாலும் ஆகாசத்துல இருக்குது, அகத்துலதான் ஒட்டின்னு இருக்கலாம். அதுதான் விபு, சர்வ வியாபி, மொத்தமா வியாபிச்சு இருக்குது. அதுவும் கண்டிச்சிருக்க, அதுவும் தப்பு. ஏன்னா இப்ப கண்ணுக்கு நேர தெரியற ஆகாசம்ங்கிறது இந்த பிராகிருத மண்டலத்துல இருக்கே தவிர சீவிகண்ட லோகத்துல இந்த ஆகாசம் கிடையாது. சாஸ்திரப்படி பார்க்கணும், இது பிரகிருத்திலே தான் உண்டாச்சு, அதனால பிரகிருத்திலேருந்து உண்டான லோகங்கள்ல இது இருக்குன்னு வேணா சொல்லலாம். இதுக்கும் மேல இந்த பிரகிருதியை கடந்து அப்பால் தமச பிரஸ்தாபம் சொல்ற மாதிரி ஒரு சீவிகண்ட லோகம் ஒண்ணு இருக்கு, அங்க இந்த பிரகிருதியினுடைய காரியங்கள் எல்லாம் கிடையாது, அது அப்ராகிருதமான லோகம், பிரகிருதியிலிருந்து வந்து எதுவுமே கிடையாது. அங்க இந்த ஆகாசம்லாம் அங்க செல்லுபடியாகாது. சிவகண்ட லோகத்திலயும் வாயு இருக்கு, சிவகண்ட லோகத்திலயும் ஆகாசம் இருக்கு, சிவகண்ட லோகத்திலயும் பிருத்வி இருக்கு, ஆனா இந்த ஆகாசம் இந்த பிருத்வி கிடையாது, அது வேற, அது வேற மாதிரி. இங்கெல்லாம் உண்டாகி வந்தது, பிரகிருதியிலேருந்து உண்டாகி வந்துச்சு, அங்க அப்படி இல்லை, நித்தியமா இருக்கு, நித்திய விபூதி அது, அது வேற இது வேற, ரெண்டு வெவ்வேற பெயர் வேணா ஒன்னா இருக்கு, ஆனா ரெண்டு வேற வேற. அதனால ஆகாசம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னது தப்பு, சிவகண்ட லோகத்துல இது வியாபிச்சு இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றபடினால. அதனால அது விபு அப்படின்னு சொன்னதும் தப்பு. அடுத்த திருநாமம் திக் வஸ்து சாதகச்சேதி, திக் திக்குங்கிறத பத்தி அடுத்து பாக்குறேன். இப்போ ஆகாசத்தினுடைய விஷயம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது திக் அப்படிங்கறது ஆரம்பம், அடுத்தது வாயு அப்படின்னு அதே கிரமத்தில் வரப்போகுது. ஆகாசத்தை சொன்னப்புறம் திக் ஏன்னு சொன்னார் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் விஸ்தாரமாக நம்ம அடுத்த தடவையிலேருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.